மத்தியானம் சாப்பிட்ட பிறகு இவ்வளோ ஒரு வேர்த்து கொட்டுற இடத்துல உட்கார வச்சு அரை மணி நேரம் ஒரு அம்மா பேச போது அதை வேற நம்ம உட்கார்ந்து கேட்கணும், கொடுமை. அதானே மைண்ட் வாய்ஸ் போகுது. உண்ட மயக்கம் உறக்க கலக்கத்தோட உட்கார்ந்துருக்கிறீங்களா? உட்டா போதுண்டா சாமி போயிடுறோம் நாங்கன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? தக்காளி பழம் வச்சிருக்கிறீங்களா குறிப்பாட்டு அடிக்கிறதுக்கு? இல்ல. சரி, அடுத்த அரை மணி நேரம் இந்த ஹால்ல நான் சொல்றத காது கொடுத்து கேட்டியானா, இங்கிருந்து நீ வெளியில போறப்ப இந்த அரை மணி நேரம் முடிஞ்ச உடனே உன் கை விரல எடுத்து மூக்கு மேல வச்சு அடங்க ஒப்புறானே அப்படின்ற மாதிரி நீ சொல்லுவ. ஓகேவா? இது சேலஞ்ச். இந்த சேலஞ்ச்ல நான் தோத்து போனா என் பேரை கீர்த்தன்யால இருந்து குப்பாயின்னு மாத்தி வச்சுக்கிறேன். இந்த சேலஞ்ச்ல நீங்க தோத்து போனீங்கன்னா இந்த அரை மணி நேரம் முடிவுல நெஜமாலுமே அடங்கொப்புறானே நீ சொன்னியானா நீ எனக்கு என்ன தருவ? கை தட்டுவியா? அந்த கைத்தட்டெல்லாம் நான் பார்த்து பார்த்து பழகி போச்சு. வேற என்ன தருவீங்க எனக்கு? லட்டு தருவோம், நாமம் தருவோம், அதெல்லாம் இல்ல. சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங் யூ, இஃப் ஹாஃப் அன் அவர் ஆஃப் கம்ப்ளீட் அட்டென்ஷன். ஆனா இதுல உன் பக்கத்துல மூணு உருப்படாத கேஸ் உட்கார்ந்து இருக்கும். பக்கத்துல திரும்பி பார்த்துக்கோ, இந்த சைட்ல திரும்பி பார்த்துக்கோ, பின்னாடி திரும்பி பார்த்துக்கோ. இந்த மூணுமே உருப்படாத கேஸ் லைஃப்ல. அது உனக்கு என்ன சொல்லும்னா, நான் பேசுறப்போ மச்சான் பாரு உனக்காக தான் பேசுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்காம உன்னோட பார்ட்டிசிபேஷனை அழிக்கிறதுக்காக மட்டுமே இருப்பாங்க. இந்த சேலஞ்ச்ல முன்னாடியே சொல்றேன், இதை கேட்காம ஜஸ்ட் ஃபார் ஹாஃப் அன் அவர் forget your friends and pay attention to me. எங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் பக்கத்துல திரும்பி நீ யாருன்னே எனக்கு தெரியாது இந்த அரை மணி நேரம் சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. இந்த சைடுல சொல்லிடுங்க. பின்னாடி திரும்பி சொல்லிடுங்க. சிச்சி போப்போ தூத்துன்றீங்க. ஓகே, now that you have told them that I have forgotten you, come on, give me a big claps and let's begin the session. Come on, big, a big claps. இப்படி கத்தட்னா பத்தாது, மேல மேல. Stop. Now, class தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஐயா அப்துல் கலாம் ஐயா மத்தவங்க எல்லாரும் தமிழ் பேசினாங்கன்னா செந்தமிழ் வந்து பாயுதே அப்படின்னு இருக்கும். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை. என்னோட தமிழ்லாம் அங்கங்க கொஞ்சம் கூவம் வாசனை அடிக்கும். நான் சொல்ற கருத்தை பார்க்கணுமே தவிர நான் என்ன மொழியில பேசுறேன்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. டீலா நோ டீலா? டீல். சூப்பர். நவ டு பிகின் வித், ஐ வாண்ட் அ வாலண்டியர் டு கம் அப் ஆன் தி ஸ்டேஜ். ஒன் வாலண்டியர். ஐ அம் நாட் கோயிங் டு கால், ஒன் வாலண்டியர். யாராவது ஒருத்தவங்க, எனிபடி, ஒன் வாலண்டியர் ஆன் தி ஸ்டேஜ். One volunteer, come on fast. One volunteer, I said. The first to touch my hand. The first to touch my hand. Sorry, I was there. You were there? Yeah, actually from there. Okay, now koopta sari. Yedukaga kooptane theriyadhu vantinga? No problem, somewhat. Okay, I called you because I wanted to give you a gift. Okay, fine. And the gift is? Ma'am, shall I move? Yeah. Thank you. I'll talk to you a little while. She came first and she touched me. No. I just wanted one volunteer. Okay. Thank you so much. Okay. I just wanted to give her a gift of 500 rupees. Take. Thank you. Give her a big clap. Thank you. What's your name? Siham. Yes. Thank you for winning this gift. Thank you so much. Thank you. She just won for herself 500 ரூபீஸ் பெரிய பணம் கிடையாது, கம்மி காசு தான், ஆனாலும் she won something. Now I want to ask you a question. In the hall 2000 பேர் இருக்கீங்க, 2000 பேர் கிட்ட நான் ஒரே கேள்வி கேட்டேன், எனக்கு யாராவது ஒரு வாலண்டியர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன், 2000 பேர்ல எத்தனை கை மேல போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா மூணே கை மேல போச்சு, நான் வரேன்னு சொல்லிட்டு கை மேல போச்சு. ஃபர்ஸ்ட் தூக்குனது நீ, ஆனா அந்த தூக்குனதுக்கும் ஸ்டேஜுக்கும் வரதுக்குள்ள போலாமா வேணாமான்ற அந்த கான்ஃப்ளிக்ட்ல ஒருத்தவங்க முந்திக்கிட்டாங்க, ரெண்டாவது ஒரு பையன். Now think about it, each and every person sitting in this hall, யாரு மேல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நீ அங்க இருந்து பார்வையாளனா உட்கார்ந்துட்டு இருந்த, எது உன்னை தடுத்தது இந்த ஸ்டேஜ் மேல ஏறி வரத்துக்கு? Only three reason. முதல் reason பயம். ரெண்டாவது reason தடைகள். நான் கடைசி ரோல உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இப்ப தாண்டி போறேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அங்க மிஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன பார்த்தா படிக்கிறதுக்கெல்லாம் வக்கில்ல, இதுக்கு மாத்திரம் முன்னாடி ஓடுறான் பாருன்னு சொல்லுவாங்க. ஏதோ தடைகள், நான் கடைசியா இருக்கேன். ஓ மனசுல நீ பார்த்த தடைகளால நீ இங்க உட்கார்ந்திருந்த. அந்த தேர்ட் ரீசன் இஸ் பியூர் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். யாரு பெத்த பிள்ளையோ பாவம், ஸ்டேஜில் நின்று தொண்டை தண்ணி வரல, ஏதோ பேசுது, ஏதோ வாலண்டியர்னு கேட்குது, நம்ம போனோம் எதுக்கு இதெல்லாம், பேசினோமா ஜாலியாக இருந்தோமா போனோமா? லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஓன்லி த்ரீ ரீசன், ஃபியர். கம் ஆன் ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ஃபியர். பயம்னா இங்க மேல வந்த பிறகு யார் என்ன சிரிப்பாங்களோ, ஒருவேளை அந்த மைக்ல பேச சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு பேச தெரியலன்னா, இவனுங்கெல்லாம் என்ன கேலி பண்ணாங்கன்னா, நான் என்ன பண்றது? இல்ல மேல கூப்பிட்டு விட்டு ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா, வித்தியாசமா பண்ண சொன்னாங்கன்னா, எல்லாரும் மேடையே சிரிச்சதுன்னா, நான் என்ன பண்றது? பயம். ரெண்டாவது, 10 ரூபா தாண்டி போனோமா, ஆப்ஸ்டக்கிள்ஸ். மூணாவது, இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த இடத்துல மாத்திரம் கிடையாது, இந்த வாய்ப்பை பற்றதுல மாத்திரமே கிடையாது, நீ எங்க எந்த இடத்துல நீ தங்கி இருந்தாலும் இந்த மூணே காரணம் தான். Now regarding the first one, பயத்தை பத்தி பேசுறதுக்கு பேசலாமா? ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? வேணாமா? நீ இன்னைக்கு அக்னி ஸ்கூலுக்கு வரப்போ, அக்னி டெக்னாலஜிக்கு வரப்போ, அக்னி எக்ஸிபிஷன், வாட் எவர் யூ கேம், வர வழியில யாரோ ஒருத்தரை பார்க்கற, பார்த்த உடனே ஃபார் சம் ரீசன் யூ காட் ஆங்கிரி. தி மினிட் யூ காட் ஆங்கிரி, நேரா அவன் சட்டக்காரரை பிடிச்சி பலார்னு ஒரு அரை அறைவியா? கார்ட்லெஸ் கொடுத்துட்றீங்களா? இது பெட்டரா இருக்கா? இப்போ ஓகே. நீ வர வழியில ஒருத்த மேல உனக்கு கோபம் வந்துச்சனா, நேரா போயிட்டு அவன் சட்டக்காலரை பிடிச்சி அடிப்பியா? நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க, நாங்க நல்ல சத்தமா, நாங்க 2000 மாணவர்கள் கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டோம், இப்படிதான் திரு திரு முழிப்போம். கோபம் வந்ததுன்ற ஒரு காரணத்துக்காக நேரா போயிட்டு அவங்க சட்டக்காலரை பிடிச்சி கலர்ன அடிப்பியா? ஏன் மாட்டே? திருப்பி அடிப்பான். ஒருவேளை ஜஸ்ட் சப்போசிங் உங்க கிளாஸ்ல ஒரு மிஸ் போரிங்கா டீச் பண்றாங்கன்னு வெச்சுப்போம், மிஸ் ஒரு அப்பாயின்மெண்ட், என்னம்மா ஏன் மிஸ் இப்படி மொக்கையா டீச் பண்றீங்க? கரெக்டா யோசிச்சு பாரு, மனுஷங்களா பிறந்த நம்ம நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், நான் இது பண்ணா அவன் திருப்பி எனக்கு என்ன பண்ணுவான்? நம்மளோட வார்த்தைகள்ல நம்ம அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம், நான் இது பேசுனா அவன் எனக்கு திருப்பி என்ன பேசுவான்? ஆனா இப்ப உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த யோசனைகள்ல நீ ஜாக்கிரதையா இருக்கிறியா? உன்னோட உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் எனக்குள்ள என்ன உணர்ச்சிகள் வருது அதுல ஜாக்கிரதையா இருக்கிறியா? பயம். ஒரு வாட்டி கேட்டு அந்த கடைசியில என் முகத்தை காமிச்சு வந்துடுறேங்க. ஸ்டேஜ்ல ஏதோ பீசு பேசின்னு இருக்கு, நீங்க உட்காந்து பேசினு இருக்க கூடாதுல்ல அங்க. Now think about it. Come on, don't be ridiculous fellows who are only interested in making a comment. Listen to me. I'm speaking with you, to you with all my heart. இந்த வயசுல எனக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்னும் எவ்வளவு உருப்பட்டு இருந்திருப்பேன். So உட்காந்து கவனி. Think about it. கண்ணாடி முன்னாடி பாக்குற, ஐயோ எங்க அம்மா பெத்து போட்டுச்சே காக்காத்து கலல, நீ உட்கார்ந்து அழுலாம். அந்த உணர்ச்சிகள்ல நீ ஜாக்கிரதையா இருக்கியா? அவ பாரு என்ன சூப்பரா பேசுறாடி, எனக்கு தான் பேசவே வரமாட்டேந்து. இந்த உணர்ச்சிகள்ல ஜாக்கிரதையா இருக்கிறியா? நான் ரொம்ப ஷை டைப்புங்க. என்ன ஷை டைப்பு? உன்னோட உணர்ச்சிகள்ல நீ ஜாக்கிரதையா இருக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. ஆனா இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, உன்னை வந்து அடிக்கிறது, உன்னை வந்து அடிக்கிறது உன்னோட செயல்கள் கிடையாது, உன்னோட வார்த்தைகள் கிடையாது, உன்னோட உணர்ச்சிகள். இதுக்கு உதாரணம் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி. டாக்டர் டெட் பார்பர், உலக புகழ்பெற்ற நியூரோலஜிஸ்ட், இவர் என்ன பண்றாரு, உன் வயசுல இருக்கிற ஒரு பையன், அந்த பையனை கூப்பிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றன் தம்பி, ஒத்துழைக்கிறியா? ஆ ஒத்துழைக்கிறேன் சார். நீ வா எங்க லேபுக்கு. அவன் வரான். வர அன்னைக்கு வெளியில அடுப்பு கரெக்டா உள்ள நுழையிறப்போ அவன் பாக்குறப்போ இரும்பு குஞ்சுக்களை எடுத்து நீட்டா இருக்கிற அயன் ராட்ஸ் எடுத்து அந்த நெருப்பு உள்ள போடுறாரு. சார் எதுக்கு சார் இது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ நேரம் வா. உள்ள வர்றாரு, பேசுறாரு ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, அதோ இருக்கு பாரு பெட்டு, அதுல படுத்துன்னு தூங்கு. சார் தூக்கம் வராது. பரவாயில்ல ட்ரை பண்ணு. படுத்துட்டான். படுத்த பிறகு அவனையும் அறியாம தூக்கம் அப்படியே கண்ணை சொக்கறப்போ கடகடன் ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு, கடகடன் உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள போயிட்டு ஃப்ரிட்ஜில இருந்து ஒரு ஐஸ் குச்சியை எடுத்துட்டு வராரு. முழுக்க முழுக்க ஐசாலான குச்சி. அந்த குச்சியை எடுத்துட்டு முதுகுல தொட்டுட்டு சொல்றாரு, இப்ப நான் உனக்கு பழுக்க காய்ச்சிய சூடு கம்பியால சூடு வச்சிட்டேன். இப்ப நான் உனக்கு பழுக்க காய்ச்சிய சூடு கம்பியால சூடு வச்சிட்டேன். கண்ணு அப்படி திறக்கிறப்போ, அவன் அதிர்ந்து போய் கண்ணை திறக்கிறப்போ கண்ணு முன்னாடி என்ன போட்டிருக்குதுன்னா புகை வர இரும்பு கம்பி. அந்த பையன் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறது என்னன்னா, ஆஹா எனக்கு சூடு வச்சிட்டாங்க ஐயா. கேன் யூ பிலீவ் இட்? எக்ஸாக்ட்லி 10 minutes லேட்டர், 10 நிமிஷத்துல அந்த இடத்துல தோல் செவந்து போய் அங்க வந்திருக்கிறது இவ்வளவு பெரிய கொப்பலும், நிஜமானுமே கொப்பலும். தொட்டது எதால? ஆனா அந்த மனசு நம்பினது என்னது? நெஜம் என்னது? Come on all of you, நெஜம் என்னது? நினப்பு என்னது? சூடு. நெஜத்துக்கு சக்தியா நினப்புக்கு சக்தியா? நெஜத்துக்கு சக்தியா நினப்புக்கு சக்தியா? எதுக்கு சவுண்ட் வரமாட்டேன்னா, இங்க இருக்கிற பிரகஸ்பதிங்க சிலது உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கோம், ஆ இது எப்படி நான் இப்ப எத்தனை சூடு கம்பியை வச்சுட்டு வச்சுட்டு இது ஐசு ஐசுன்னு அங்க கொப்பளம் வராமையா இருக்கும். அதான யோசனை. இந்த பூ மிதிக்கிற விழா, பூ மிதிக்கிற மிதிக்கிற விழான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூவை மிதிக்கிறாங்க. எதை மிதிக்கிறாங்க? எதை மிதிக்கிறாங்க? தீ, நெருப்ப. கவுண்டமணி செந்திலோட மியூசிக், ஸ்டார்ட் மியூசிக் ஞாபகம் வருதா? ஆ இங்க பூச அங்க பூசன்னு சொல்லிட்டு போறப்போ, பூ மிதிக்கிறேன்னு போறப்போ அங்க இருக்கிறது என்னது? நெருப்பு. ஆனா இன்னைக்கும் கிராமங்கள்ல கடவுளுக்காக நான் தீ மிதிக்கிறப்போ அந்த தீ பூவா மாறும் சொல்லிட்டு மனுஷங்க மிதிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க காலுக்கு ஒண்ணுமே ஆகல. நான் கொழுப்பெடுத்து போயிட்டு அங்க போயிட்டு ஆவா ஆவாதான் காலை வச்சிருந்தா என்ன ஆகும்? காலு பழுத்துடும். சரி, இப்ப உங்க சீட்ல ஒரு விஐபி உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, யாரு உட்கார்ந்து இருக்கிறது? இங்கதான் இருக்கிறீங்களா? நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறீங்களா? சோ ஆன்சர் மீ, உங்க சீட்ல உட்கார்ந்து இருக்கிற விஐபி யாரு? நீங்க தானே? உங்களுக்கு ஒருத்தவங்க தினம் தினம் சூடு வச்சிட்டு இருக்கிறாங்க, யாரு? அம்மா. அப்புறம் இந்த நான் டீச்சர் சூடு வைக்கிறாங்களா தம்பி உனக்கு? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். அட முட்டா பசங்களா, விடிய விடிய ராமாயணம் கேட்ட சீதை ராமன் சித்தப்பான்னு சொல்லி நிற்கிறீங்க நீங்க. சும்மா இதை கற்பனை பண்ணி பாரு, உங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தன் புதுசா குடி வந்திருக்கிறான். நீ காலையில எழுந்து வெளில போற, அவங்க வீட்டுக்கு வெளியில கண்ணாடியை பிடிச்சின்னு கண்ணாடி முன்ன கண்ணாடி மேல சீப்பை வச்சு தேயி தேயின்னு தேய்ச்சின்னு இருக்கிறான். என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லைங்க தலை கலைஞ்சிருக்குது, காலங்கால தலை எழுந்து பார்த்தேன், தலை கலைஞ்சிருக்கு, அதை சரியாகணுன்றதுக்காக கண்ணாடியை வாரிட்டு இருக்கிறேன்னா அவனை நீ என்னன்னு சொல்லுவ? லூசு. அப்புறம் பைத்தியம். அப்புறம் மென்டல். அப்புறம் கிறுக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. அப்பா அம்மா டீச்சர் சூடு வைக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு லஞ்ச் ஷேர் பண்ணாத ஃப்ரெண்டு அது சூடு வைக்கிறதுன்னு யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னை வாழ்க்கை பார்த்த என்ன சொல்லுதுன்னா, அட லூசே, அட பைத்தியமே, அட முட்டாளே, அட கிறுக்கு பயலே, உன் வாழ்க்கை சரியில்லைன்னா உன் நினப்ப மாத்த ஆளுங்களை போய் மாத்திட்டு இருக்காத. என்னது புரியலையா உங்களுக்கு? அங்க நெஜமாலுமே வச்சது ஐசா சூடா, ஆனா அந்த மனசு நம்பினது என்னது? நெஜத்துக்கு சக்தியா நினைப்புக்கு சக்தியா? அப்ப அடுத்தவன் என்ன பண்ணா உனக்கு என்ன போச்சு? உங்க டீச்சர் என்ன பண்ணா உனக்கு என்ன போச்சு? உங்க அப்பா என்ன சொன்னா உனக்கு என்ன போச்சு? நீ அந்த விஷயங்களை பத்தி நீ என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச? அந்த நினைப்புக்கு மட்டும்தான் சக்தி, வேற எதுக்குமே சக்தி கிடையாது. எங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு வாட்டி சத்தமா, நெஜத்துக்கு சக்தி கிடையாது. சத்தமா, நெஜத்துக்கு சக்தி கிடையாது, நெனப்புக்கு சக்தி. யானை பார்த்திருக்கிறீங்களா நீங்க? கோயில் யானை பார்த்திருக்கிறீங்களா? அந்த கோயில் யானையை பார்த்த உடனே என்ன நினைவு வரும்? ஆசீர்வாதம் வாங்கணும், அப்புறம் காசு கொடுக்கணும், அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் செல்ஃபி எடுத்து போடணும். அப்புறம் நீ இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துச்சு. முதல் முதல்ல அந்த கோயில் யானைய நான் பார்த்தப்ப எனக்கு 10வது படிக்கிறேன். எங்க ஊரு சின்ன ஊரு கிராமம், எங்க அப்பா திடுப் திப்புன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டு வந்துட்டார். அது வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூலு, 10வதுல இங்கிலீஷ் மீடியம். முதல் நாள் பிங்க் கலர்ல சைனா சில்க்ல இவ்வளோ பெரிய பிங்க் கலர் பூ இந்த சைட்ல, இன்னொரு பிங்க் கலர் பூ இந்த சைட்ல, இவ்வளோ பவுடர் அப்படியே போட்டு அப்படியே மை பூசி இங்க ஒரு திருஷ்டி ஸ்பாட் வச்சுக்கிட்டு முதல் நாள் ஸ்கூலுக்கு போறப்போ ஸ்கூலே கொல்லுன்னு சிரிச்சது. அந்த முதல் நாள் சென்னை சென்னை சென்னை. ரெண்டாவது நாள் எங்க அப்பா வரத்துக்காக வெயிட் பண்ணுவேன், உள்ள வந்தவனுக்கு ஊருக்கு போலாப்பா வாப்பாரு ஒரே அழை. என்னோட புராணம் தாங்க முடியாம எங்க அப்பா என்ன ஒரு டூருக்கு கூட்டு போறாரு. அந்த டூர்ல முதல் நாள், முதல் நாள் என் வாழ்க்கையில அந்த யானைய பாக்குறேன். அது பாக்குறப்போ என் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மரண பயம். ஏன்னா பாரதியார் யானை மிதித்து இறந்தார்னு தமிழாசிரியர் குரல்ல சொல்லுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பாக்குறேன், யானைய கட்டி போட்டு வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன். பார்த்தா யானை காலை சுத்தி கயிறு இருக்கு, அது எதுக்காவது கட்டி போட்டாதானே கட்டி போட்டதா அர்த்தம்? லூசு பசங்க அந்த சைட்ல ஃப்ரீயா விட்டுருக்குறாங்க. நாடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த தாத்தா கிட்ட அப்படியே சுத்திட்டு வந்து, தாத்தா அந்த யானையை கட்டி போட்டு தாத்தான்ற அவர் அப்படின்னு தட்டி விட்டுறாரு. என்ன கண்டுக்க மாட்டேன்றாரு, பிடிச்சி இழுத்து, தாத்தா யானையா கட்டி போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அப்படி திரும்பி கேக்குறதே, என்னவா அவனுக்கு பிரச்சனை? மேய்ச்சிற போது நீ யானைய முன்ன பின்ன பாத்துருக்கிறியா? ஆஹ் பாத்துருக்குற. எங்க பார்த்த? டிவில பார்த்த. யானை என்ன பண்ணுச்சு? ஆஹ் சரத்குமார் மேல உட்கார்ந்து இருந்தாருங்க, லாலாக்கு டோல் டப்பிமா பாடின்னு இருந்துச்சு, இவ்வளோ பெரிய மரத்தா அப்படியே முறிச்சிட்டு இந்த யானை தூக்கிட்டு போச்சுங்க அப்படின்ன உடனே அந்த தாத்தா அப்படியே திருப்பி கேக்குறாரு, இவ்வளவு பெரிய யானையை முறிக்கிற, இவ்வளவு பெரிய மரத்தை முறிக்கிற யானையால இந்த கயிறு அறுத்துன்னு போக முடியாதாம்மா? அப்படின்னு நான் பார்க்குறப்போ அந்த தாத்தா அழகாக வாயை மூடி சொல்கிறாரு, பயப்படாத, யானை அறுக்காது, யானை மெதிக்காது. எப்படி? ஒரு மாதம் குழந்தையா அந்த யானை வரப்போ அதுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பளிச்சுன்னு ஒரு கயிறை காமிச்சிட்டு காலை சுற்றி கட்டி ஒரு சின்ன செடிக்கு கட்டி போடு போதும், ஒரு மாதம் அந்த யானை முயற்சி பண்ணும், அப்படி தாவும், இப்படி தாண்டும், இப்படி சுற்றி வரும். ஆனால் அந்த ஒரு மாதம் முடிவில் அந்த கயிறை பார்த்த உடனே அது மனசில் என்ன தோணும்னா, கயிறு இருந்துச்சனா என்னால் தாண்டி போக முடியாது. இன்னைக்கு இந்த யானை கோயிலில் என்ன பண்ணுது, என்ன பண்ணுது? உனக்கு வேணும்னா ஆசீர்வாதம். யானையை பொறுத்த வரைக்கும் ட்ரில்லு, தூக்கு வெய், தூக்கு வெய். எதுக்கு அந்த 10 ரூபாய் காசை வச்சுன்னா அண்ணாச்சி ஒரு தம்மு கொடுன்னு தம்மா வாங்க போவோம்? தேவையே இல்லாத ஒரு பொருள், அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை, வாழ்நாள் முழுசும் அடிமையா செஞ்சிட்டு இருக்கிற இந்த யானை இன்னைக்கு எங்க இருக்கு? கோயில் இல்ல, கோயில் இல்ல. 2000 அவதாரம் எடுத்து ஒரு ஒரு சீட்லயும் உட்கார்ந்து நிறைய பாரு. யானை அவருக்கு ஒரே குஷி, 2000 அவதாரம் எடுத்து நல்லா சுத்திலும் பாத்துக்கோ. எங்களை போயிட்டு யானைன்னு சொல்றீங்களே, உங்களை எத்தனை பேர் மேக்ஸ்ல வீக்கு கை தூக்கு பார்க்கலாம்? தோ யானைங்களை பாருங்க, கை கீழே போடு. மேக்ஸ்ல நான் வீக்குன்றது இப்ப விழுந்த எண்ணம் கிடையாது. நீ 2வது படிச்சுன்னு இருக்கிறப்போ உங்க மிஸ்ஸோ இல்ல உங்க அப்பாவோ கேட்டாங்க, 4-3 எவ்வளோடான்னு சொல்லிட்டு கேட்டாங்க, எவ்வளோ? இப்ப வருது ஆன்சரு. 2வது படி 1, 2, 2 அப்புறம் டாடி 5, 6, 8 குட்டி சொன்னாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஃபெலோ, யூ ஆர் வீக் இன் மேக்ஸ். இப்ப நீ 9வது படிச்சுன்னு இருக்கிற, சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டான்னு ஆரம்பிச்சாங்களா? புரிஞ்ச மாதிரி இருக்கும், நாரா இதுன்னு புரியல. நீ வீட்டுக்கு போன, ஒரு ஹோம்ஒர்க் பண்ண, தப்பா பண்ண, திருப்பி வர, தப்புன்னு போட்ட உடனே உன் மைண்ட் வாய்ஸ், இது புது சப்ஜெக்ட், நான் இன்னும் அதிகம் உழைக்கணும்னு சொல்லிச்சா, இல்ல நான் தான் மேக்ஸ்ல வீக் ஆச்சேன் அப்படின்ச்சா? என்ன சொல்லிச்சு உன் மைண்ட் வாய்ஸ்? Are you listening? இங்கதான் இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? ஷார்ப்பா கவனிக்கிறீங்களா? எங்க ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இதான் உங்க ஊர்ல ஷார்ப்பு. நான் தான் ஒரு கை தட்டுங்கன்னு, ஒண்ணு நீ இப்படி பண்ணிருக்கணும் இல்ல இப்படி பண்ணிருக்கணும். சரி, அட்லீஸ்ட் லிசன் நவ், லிசன். நீ சொல்ற உனக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சொல்ற, நீ சொல்ற என் ஃப்ரெண்டு அவனால நல்லா பேச முடியும் என்னால பேச முடியாதுன்னு சொல்ற. உண்மையிலேயே யோசிச்சு பாரு, நீ வாய தரணும் நான் காத்தா வருது? உன் தம்பி கூட சண்டை போடுறப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏன் பேன் அவன் எடுத்துட்டு போனப்போ நான் ஏதாவது சொன்னா, இப்ப மாத்திரம் நான் ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கப்போ நீ ஏன் வந்து சொல்லிட்டு இருக்க, நான் தான் சொன்ன பேச தெரியுது இல்ல? அதுவே இந்த ப்ராஜெக்டுக்கு நான் பண்ற மேடம் சொல்லிட்டு சொல்றதுக்கு ஏன் வரல? ஒரு வாலண்டியர் நீ வா அப்படின்னு சொல்ற, ஏன் நீ மேடை ஏறல? ஏன்னா உன்னோட நினைப்புகள் பலமில்லாத நினைப்புகள். உன்னோட காலம், நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த டைம் பொன்னான டைம். இன்னும் 5 வருஷத்துல இந்தியாவோட முகமே மாற போகுது. இன்னும் 5 வருஷத்துல நம்ம இருக்கிற நாடு உன் கண் முன்னாடி மாற போகுது. அப்ப உன் பக்கத்துல இருக்கிறவன் எங்கேயோ இருப்பான், ஏன்னா அவன் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறான். நீ உட்கார்ந்துட்டு இருப்ப உன் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு, ஐ எம் வெரி அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். காரணம், யூ ஹேவன்ட் மேட் யூஸ் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிம்பிளி பிகாஸ் யூ டென்ட் ஹாவ் த மைண்ட் பவர். simply because you were an elephant, simply because you trusted what others told you. நீ உங்க அண்ணனும் விளையாடிட்டு இருக்கிற, உங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அண்ணன் என் பெரிய பையன் உலகத்தையே வித்துருவான், சின்னவன் அவன்தான் தத்தி பேசவே தெரியாதுன்னு எப்பவோ சொன்னாங்க. நீ இன்னும் உட்கார்ந்துட்டா அதையே நினைச்சிட்டு இருக்கிற, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, எனக்கு பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, எனக்கு கூச்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இது எதுவுமே நிஜம் கிடையாது, இது நினப்பு தான். உன் நினப்பு மாறலன்னா உன் வாழ்க்கை மாறாது. நினப்பு மாறலன்னா வெரி குட், வாழ்க்கை மாறாது. கம் ஆன், லெட்ஸ் ஆல் டூ எக்ஸசைஸ். சிட் இன் யோர் பிளேஸ் ஸ்ட்ரைட். கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி உட்காருங்க. உட்கார்ந்துட்டு காம்ப்ளான் மில்க் ஷேக் பண்ற மாதிரி ஷேக் பண்ணுங்க. ஷேக் இன் யோர், ஷேக் இன் யோர் சேர். கம் ஆன், ஷேக் த ஸ்லீப் அவுட் ஆஃப் யுவர் சிஸ்டம். கம் ஆன், ஷேக். ஜம்ப் இன் யோர் சேர். சிட் அண்ட் ஜம்ப், சிட் அண்ட் ஜம்ப். லெட் மீ சீ விச் ஸ்கூல் பெர்ஃபார்ம்ஸ் த பெஸ்ட். ஓகே, நான் ரெடி ஸ்டார்ட்னு சொல்லுவேன். நான் ஸ்டார்ட்னு சொன்னோடனே உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை நோட் பண்ணணும். யூ ஷுட் நோட் ஃபார் 10 ரெட் கலர் திங்ஸ். யூ ஷுட் நோட் ஃபார் வாட்? 10 ரெட் கலர் திங்ஸ். 10 ரெட் கலர் சட்டைன்னு சொல்லக்கூடாது. 10 ரெட் கலர் திங்ஸ். அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு உன்னை திரும்ப சொல்ல சொல்லுவேன். யூ ஷுட் பி ஏபிள் டு சே. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். Look for things that are red in color. 1. Red color. Red. Red. Red. Red. Red. Come on, red. Red, red, red. Red. Okay, time up. Look straight. Close your eyes. Tell me 10 things that are brown in color. Don't open your eyes. கண்ணு தரக்காம, tell me 10 things that are brown in color. Red color மறந்துடு, brown color things. சரி, accept you didn't notice. இப்ப கண்ணு தர, கண்ணு திறந்து look for brown things. Show me which are all brown in color. அதோ அந்த டேபிள் டாப், அப்புறம் அதோ அந்த போடியம், அப்புறம் அப்புறம் எது? பூவா? ஓகே, த வால் ஹியர். அப்புறம் பின்னாடி இருக்கிற வாலா? சேர். ஓகே, சேர். நவ் 1 மினிட், 1 மினிட். நீ செவப்பு கலருக்காக பாருன்னப்போ பக்கத்திலேயே இருந்த பிரவுன் கலர் உன் கண்ணுக்கு தெரியல. ஆனா நீ எப்ப பிரவுன் கலருக்காக பார்க்க ஆரம்பிக்கிறியோ, தோ இந்த மேடையும் பிரவுனு தான், மண்ணும் பிரவுனு தான், அந்த செவரும் பிரவுனு தான், இந்த சேர் ஆக்சுவலா மரூன் கலர், ஆனா உன் கண்ணுக்கு அது பிரவுன் கலரா தெரியுது. பிகாஸ் ரிமெம்பர், நீ எதுக்காக பாக்குறியோ அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். நான் இந்த மேடைக்கு வான்னு சொன்னப்போ தடைகளை பார்த்திருந்தேனா, தடைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ரெட்டுக்காக பார்த்தியானா ரெட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். பிரவுனுக்காக பார்த்தியானா மஞ்சள் கலர் கூட பிரவுன் கலர் மாதிரி தெரியும், மரூன் கலர் கூட பிரவுன் கலர் மாதிரி தெரியும். வாழ்க்கையில நீ எங்க போகணுமோ அதை மட்டும் பார்க்க கத்துக்கோ, அது நடுவுல வர தடைகளை பார்க்காத. இங்க இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ, அரசு பள்ளிகள்ல இருந்து வந்திருக்கிற மாணவர்கள், நான் சொல்றதை நல்லா கேளு. இன்னிக்கே உன் மனசுல எத்தனையோ இடங்கள்ல இந்த பசங்கள்லாம் எவ்வளவு நல்ல லைஃப் வாழறாங்க, இவங்க பாக்குறதுக்கு எவ்வளவு தல தல தலன்னு தெரியறாங்க, இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா எவ்வளவு பார்த்து பார்த்து செய்யறாங்க, எனக்கு மாத்திரம் இவ்வளவு வறுமையில நான் பிறந்திருக்கிறேனே, நான் எப்படி முன்னாடி வருவேன்னு சொல்லிட்டு உன்னோட மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். உன் வாழ்க்கையில நீ ஏழ்மைக்காக பாத்தியான்னா ஏழ்மை மட்டும்தான் தெரியும். உன் வாழ்க்கையில எப்படி உங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு பாத்தியானா அது மட்டும் தான் தெரியும். ஆனா எப்போ என் வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் எங்க போகணும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் பார்க்க கத்துக்கோ. நடுவுல இருக்கிற தடைகளை பார்க்காத. தடைகளை பார்த்தவன் தடைகள்லயே நின்னுடுவான். தடைய தாண்டி வர்றதுக்கு எங்க போனமோ அதை மாத்திரம் பார். தேர்ட், லேக் ஆஃப் மோட்டிவேஷன். அதை பேசுறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரம் வேணும், அதை இப்போ பேச முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு காலங்காத்தால வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டெசிஷன் யூ மேட்? இன்னைக்கு காலங்காத்தால அஸ் சூன் அஸ் யூ காட் அப், அஸ் சூன் அஸ் யூ வாக் அப், அஸ் சூன் அஸ் யூ ஹர்ட் த அலாரம் பெல், வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டெசிஷன் யூ மேட்? To switch off the alarm and turn right side? To put your alarm on the snooze mode? இன்னொரு அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கு அப்புறமா எழுந்துக்கிறேன். Was that the first decision that you made? You did? If that was the first decision that you made, then why? You really, really, really, really need motivation. You need motivation. Sit straight in your chair. Sit straight in your chair. And I'm going to ask you to do a very difficult thing. Keep your hands on your thighs. Keep your hands on your thighs. Back straight. And gently, when I tell you, you should close your eyes. என்ன பாருங்க, கொஞ்சம் கண்ணை மூடுறதுன்னா, இதோ இப்படி இருந்தா அது கண்ணை மூடுறது. இது கண்ணை மூடுறது கிடையாது. மச்சான் நீ முட்டியா, நீ முட்டியா, அது கிடையாது கண்ணை மூடுறது. For the next 5 minutes, I want you to be committed to yourself. I want you to be present here for your sake. Attracted and focus on my words for the next 5 minutes. Sit straight and gently close your eyes. Breathe in and breathe out gently. Take a deep breath in and close your eyes. Keep your eyes closed. And as you breathe out, unnoda udal muludum, just relax. Kiss every inch of your face. This is a very challenging thing for me, because the minimum I speak is 7 hours in a day. My name is Kirtanya, K-I-R-T-A-N-Y-A, Kirtanya. And I would love to help you out in any way that I can in empowering your mind. இது நான் பேசினது அரை மணி நேரம் பேச்சா மட்டும் பேச முடிஞ்சது. பட் பிரெயினை ப்ரோக்ராம் பண்ணுறதுல சைக்காலஜியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. Unfortunately, this is not the place for me to be talking. I would love to interact with you. My website address is mindfresh.in, mindfresh.in, mindfresh.in. So if you want to know more about your mind, unna pathiye nariya therinjikitte, you want to reach excellence, I would be very much happy to help you in any way that I can. I thank the management of Agni for having invited me and given me such a beautiful opportunity. Thank you very much.